శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాంకిటేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాస్తి యశ్చవాగృతి పర్యంతాయ శిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీర్ఘం దయానిధిం దేహ భృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. స్వామి దేశికనుడి హంస సందేశంల స్వామి రామ சீதா பிராட்டி எப்படியெல்லாம் இருப்பான்றத வம்சத்துக்கு தெரிவிக்கிற விதமான விஷயங்களை இப்ப சொல்லிட்டு வரேன். அதுல போன ஸ்லோகத்துல நாங்க பார்த்தோம், அப்பா பிரதியா பிரதரித பலம் திவ்யம் ஆடை பலம் பிராந்து அங்கே பிரத்யாகம் சில மனுகுணம் என் விஜயனை நான் ஹனுமான் சீதா பிராட்டியை வந்து பார்த்த உடனே சீதா பிராட்டி பிரார்த்திச்ச கேட்டுட்ட மாதிரியே ராமர் ஒரு மாசத்துக்குள்ள வந்து சரயஸ்து சங்குலாம் கிருத்வான்னு தன்னுடைய பாணங்களால லங்கைய அழித்து தன்னை அழைச்சிட்டு போக போறேன்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இருக்கலாமோ இல்ல சீதா பிராட்டி. அப்ப அப்படி சந்தோஷமா இருக்கிற சீதா பிராட்டிய நீ பார்க்க போறேன்னு கூட சொல்லி அனுப்பலாம் முல்லையோ அத சொல்லல. இப்ப வேற விதமா சொல்லி சொல்றார் இந்த இடத்துல. அவ கஷ்டப்பட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த பெண்களுக்கு இயற்கையாகவே விசாரங்கள் அதிகமாக இருந்துருக்கும். புருஷால் சரி ஏதோ நடக்கிறது நடக்க போறது, இதுக்கோசம் நம்ம என்ன விசாரப்பட்டு என்ன பண்றதுன்னு இருப்பா. ஆனா பெண்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, ஐயோ குழந்தைக்கு என்னாச்சோ என்னாச்சோன்னு எப்ப பார்த்தாலும் விசாரப்பட்டுருப்பா. அந்த மாதிரி இந்த இடத்துல சீதா பிராட்டிக்கு விசாரமா இருந்தான். அந்த மாதிரி நாம பார்த்துட்டே இருக்கச்சே, இங்க இருக்கச்சேயே இந்த ஹனுமானை பிடிச்சு கட்டி போட்டு வால்ல நெருப்பு வச்சு என்னென்னமோ எல்லாம் பண்ணிருக்கான். இந்த ராட்சசாலெல்லாம் ஹனுமானை போக விட்டுருப்பாளோ மாட்டாளோ, அவர் அந்த பக்கம் போய் சேர்ந்து சமாச்சாரத்தை சொல்லியிருக்காரோ இல்லையோ, அப்படியே போய் சேர்ந்தா கூட அந்த ராட்சச சைன்யம்ன்றது ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப பராக்கிரமத்தோட இருந்துருக்கு, குரங்குகளால போய் என்ன பண்ண முடியும், இந்த சமுத்திரத்தை கடந்து வரணும், இத்தனை குரங்குகள்ல ஹனுமான் ஒருத்தர் தான் கடக்கிறதுக்கு, இந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு சாமர்த்தியம் உடையவராக இருந்துருக்கு, அப்படி இருக்கச்சே மீதி குரங்குகள்லாம் எப்படி வர முடியும், இந்த ராமரால மாத்திரம் இந்த குரங்குகளுடைய சகாயத்தை கொண்டு எப்படி லங்கையை அழிக்க முடியும், ராவண வசம் தான் பண்ண முடியும், இப்படி எல்லாம் ஒரு பெரிய விசாரங்கள்லாம் வரதான் அவளுக்கு. இந்த விசாரத்தை நினைச்சுட்டு பார்த்தாக்க சில சமயத்துல நம்ம சில சில விபரீதங்களையும் நாம நினைச்சு பார்ப்போம். அதுல ஹனுமானும் நிறைய விஷயங்கள சொல்லி சொல்ற. இங்கிருந்த கணக்கு நான் சீதைய, அதாவது ஹனுமார் வால்ல நெருப்பு வச்ச உடனே லங்கை மொத்தம் பத்திண்டு எரியிருக்கு. அப்போ ஒரு கணம் இவர் எல்லாம் உற்சாகமா போறே, அந்த வால்ல இருந்த நெருப்பை கொண்டு போய் சமுத்திரத்துல அணைச்சாய் வச்சு இனிமே ஊருக்கு போகணும்ட்டு கிளம்பணும்ட்டு போறேன். அப்ப திடீர்னு ஒரு யோசனை வருது, ஐயோ நம்ம குரங்கு புத்திய காமிச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அந்த குரங்கு புத்தி என்ன அப்படின்னா, இதனால வரக்கூடிய பின்விளைவை பத்தி யோசனை பண்ணாமல் பண்ற காரியம் அது. இந்த லங்கை மொத்தம் பொழுதிட்டுமே, அதுல சீதா பிராட்டியும் அங்கே இருந்துட்டு இருக்கேன், அவளுக்கு கணக்கு இல்லாத போயிட்டு மனக்கா மந்த காரியம் மொத்தம் கட்டு போயிட்டேன், நான் எப்படி போறது, இப்படி எல்லாம் பெரிய விசாரம், நான் போகவே மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன்னு சொல்ற. அந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல சீதா பிராட்டிக்கும் பல பல யோசனைகள்லாம் வருது. ஒரு கால் ஹனுமாரால போக முடியாது போயிட்டு இருந்தாக்கா, ராமரால இங்க வர முடியாது போயிட்டு இருந்தாக்கா, இப்படி எல்லாம் யோசனை வருது. அப்ப நம்ம இங்கே தான் இருக்க வேண்டிய ஒரு நிலை வந்துருமோன்னு ஒரு மனசுல ஒரு தாபம். அந்த தாபத்தினால கண்ணில் தாரதாரையா ஜலம் வருது. அந்த ஜலத்தினால அத்திரி மகர்ஷியனுடைய பத்னி அனசிய கொடுத்த சந்தனம் பூச்சுக்கள்லாம் கூட கரைஞ்சு போயிடுறதுன்னு இதுக்கு மின் ஸ்லோகத்துல நாம பார்த்தோம். இப்ப ஒரு அற்புதமான விஷயத்த ராமர் சொல்றதாக சுவாமி சாய்கரத்தை பார்க்க போறோம். அக்ராஹ்யத்வாத்விஷமயமிதம் கேசஹஸ்தம் மயா ப்ராகே ஆபிப்ராணாம் தனு பரிமள ஸ்ரத்தயே வஹாவகீர்ணம் அர்ச்சாஹேதோத்புவிரதிபதே அப்சரோபிர்விமுக்தாம் அன்வக்யாதாமிவ துரதரோ மஞ்சரீம் சஞ்சரீகை. சீதா பிராட்டியினுடைய கேச பாசம், இந்த குழல் கற்றைகளை இந்த இடத்துல சொல்லி சொல்ற. ராமர் காட்டுல வர செய்யும் சரி, அதுக்கு முன்ன இருக்க செய்யும், காட்டுக்கு வனவாசம் போகணும்னு சொல்ல செய்யும் கூட, சீதா பிராட்டியினுடைய ஆடை அலங்காரத்துல ரொம்ப ஈடுபட்டவரா இருந்தாராம். அங்கேருந்து கைகேயி மரபுரிய கொண்டு வந்து கொடுக்கிறார். இதை உடுத்திட்டு போய் சேரு, பட்டுப்புடவை எல்லாம் உடுத்திட்டு போகக்கூடாது, காத்துட்டு இந்த மரவுரியை தான் உடுத்துக்கணும்னு ராமனுக்கு கொண்டு கொடுக்குறா. அதுதான் வாஸ்தவம். ராமன் தள்ளெழுத்து, தள்ளெழுத்துன்னா என்ன, இவ கேட்கிறா ராமனுடைய வனவாசத்தை தான் கைகேயி கேட்டாலே தவிர சீதா பிராட்டியினுடைய வனவாசத்தெல்லாம் கேட்கல. அப்படி கேட்டா கூட சீதா பிராட்டி நானும் போறேன்னு சொன்னா போயிட்டு வரச்சே ரெண்டு பேருமா போய் சொல்லிட்டு வரா, நான் போயிட்டு வரேன் வனவாசம் போயிட்டு வரேன்னு ரெண்டு பேருமா போய் சொல்லிட்டு வரா. லக்ஷ்மணனும் வாசல்ல இருந்துட்டு இருக்கேன், எல்லாரும் மூணு பேருமா இருந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல சீதை போறேன்னு உடனே உற்சாகம், இப்பே போடியம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறா. அங்கேருந்து ஓடி வர எங்கதான் ஸ்டாக் வச்சிருந்தாலும் தெரியல. ராமருக்கு வனவாசத்துக்கு போறதுக்கோசரம் மரவுரிகள்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டார். சீதைக்கு ஒன்னு கொண்டு வந்து கொடுத்துருக்கா, இதெல்லாம் இந்த மரவுரியெல்லாம் நீயும் போட்டுட்டு போ, இதை தரிசிட்டு போகணும், பட்டுப்புடவை எல்லாம் கொடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றா. அதை எப்படி அணிந்து கொள்றதுன்னு தெரியல. அதை வச்சு வச்சு பாத்துக்கிறா, உடம்புல வச்சு பாக்குறா, இந்த பக்கமா பின்னாடியால கட்டணமா முன்னாடியால கட்டணமா, இதை எங்க முடிச்சு போடுறது எப்படி பண்றதுன்னு தெரியலையா அந்த மரவுரியை அணியறதுல. அப்ப ராமர் போய் அவளுக்கு சகாயம் பண்ற அப்படின்னு ராமாயணத்துல வருது. அதே மாதிரி சீதா பிராட்டியும் ராமரும் காட்டுல இருந்துட்டு இருக்கச்சே சில சமயத்துல ராமர் தலைவாரி விடுவேறாம். தலைவாரி உடைச்சே இந்த சீதா பிராட்டியினுடைய கூந்தல் ரொம்ப நிபிடமா இருக்கும், நிறைய இருக்கும், இது ரொம்ப பருமனா இருக்கும். அது அந்த ஒரு கை பிடியில அடங்காதான், அது இந்த பிடியில அடங்காத இருக்கிறதுனால அது என்ன பண்றதுன்னா, அது நல்லா ஒரு கை பிடிக்குள்ள அடங்கிட்டுனாக்க அத அழகா வாரி மூணு பின்னலா பின்னி அது மூணா எடுத்து அது பின்னல் பின்னி எல்லாம் பண்ணலாம். அது கை பிடியில அடங்காது போயிட்டு என்ன பண்றது அப்படின்னா, இவர் என்ன பண்ணுவாரோ கஷ்டப்பட்டு அந்த பின்னல்ல அது இப்போ குண்டு ஏறிட்டு இருக்கும், அந்த சில பின்னல்லாம் வரிசையா வராது. அப்படியும் அது அப்படியே விட்டுட்டோம்னாக்க அந்த பின்னல்லாம் அவுந்து போயிடும். அதுக்கோசரம் ஒரு கயிறை ஒண்ணு கட்டுறது, அந்த கயிறை கட்டி அந்த ஒரு வழியா தல பின்னலை பின்னி விடுவேறாம். இப்ப அந்த பின்னலை பத்தி இப்ப சொல்ல போறேன். இந்த இடத்துல அக்ராஹ்யத்வாத்விஷமயமிதம் கேசஹஸ்தம் மயா ப்ராக் ஆபிப்ராணாம் தனு பரிமள ஸ்ரத்தயோ ஸ்ரத்தயே பாவகீர்ணம் அர்ச்சாஹேதோர்புவிரதிபதே அப்சரோபிர் விமுக்தாம் அன்வக்யாதாமிவ சுரதரோ மஞ்சரீம் சஞ்சரீகைஹி. இந்த கேச பாசங்கள்லாம் கல்பவிருஷத்தினுடைய புஷ்பங்கள் அப்படியே சொரிஞ்ச மாதிரி அப்படியே கொத்து கொத்தா அந்த புஷ்பங்கள் எல்லாம் விழுந்த மாதிரி இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அக்ராஹ்யத்வாதே விஷமயமிதம் கேசஹஸ்தம் மயா ப்ராக் மயா என்னாலே, இது ராமர் சொல்லி சொல்ற வார்த்தை. பிராக் முன்பொரு சமயத்துல சித்திரக்கூட்டத்துல இருக்கச்சு, மீதி இடங்கள்ல இருக்கச்சு. அக்ராஹ்யத்வாதி அந்த சீதையினுடைய தலைவாரி பின்னணும், இந்த தலைவாரி பின்றதுன்றது இருக்க, இது ஒரு பெரிய விஷயம். இது பெண்களுக்கெல்லாம் அவசியம், அம்மா பண்ணிவிட வேண்டிய ஒரு விஷயம். அம்மாவா கன்னியா பண்ணா அம்மாவாத்துல இருக்கிற வரைக்கும் அம்மா குழந்தைகளுக்கு தலைவாரி பின்னி விடணும். இது ஒவ்வொரு அம்மாவும் பண்ண வேண்டிய ஒரு காரியம். இது மாமியாரத்துக்கு போயாச்சுன்னாக்க அம்பா துல்யான்னு அம்மா ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிற மாமியார் மாட்டு பொண்ணுக்கு தலை மாறி பின்னி விடணுமா? அந்த காலத்துலாம் நான் பாத்திருக்கேன், எங்க அம்மா மாட்டு பொண்ணுகளுக்கு எல்லாம் தலைவாரி விடுச்சு. தலைவாரி விட்ட பிற்பாடு மாட்டு பொண்ணு மாமியார சேவிப்பா. இது அம்பா துல்லியா அம்மாவுக்கு சமானமா இருக்குன்றதெல்லாம் இப்படி எல்லாம் ஒரு பத்தி இருந்திருக்குன்றதே இப்ப இருக்கிறவாளுக்கு தெரியாது. அது பிராச்சீனத்துல கடைபிடித்தவாளாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு ஆண்கள்ல இன்னும் இருக்கலாம், சில ஆத்துல இருக்கலாம், இல்லைன்னா நான் சொல்லல. நானு இது இப்ப அப்பா இல்ல அம்மா இல்ல யாரும் இல்ல, சீதா பிராட்டி ராமனையே நம்பி எல்லாம் வந்துட்டான். இவர் யாரு? பெருமாள். இவர் தான் பிதாத்வம் மாதாத்வம் தைத தனயஸ்தம்னு சொல்லிட்டு இவர் அப்பாவாக அம்மாவாக பர்த்தாவாக குழந்தையாக எல்லாமாகவும் இருந்துருக்கிறவர். தான் அப்பப்போ அம்மாவாக இருந்துட்டு சீதா பிராட்டிக்கு ஒரு ஆறுதல் கூறுற ஒரு விஷயம். சரி, உனக்கு தலையை வாரி விடுறவர் அவர் நினைச்சு பாத்துக்கிறார். ஜனக மகாராஜாவுடைய தேவிகளா இருக்கா இப்ப தலைவாரி விடுறதுக்கு, இல்ல கௌசல்யா தான் இருக்காளா எனக்கு தலைவாரி விடுறதுக்கு, யாரும் இல்லாத இந்த காட்டுல போய் உட்காந்துருக்கேன்னு அவன் நினைச்சு பாத்துக்கிறானா? அப்ப பெருமாள் ராமன் நான் உனக்கு அம்மாவாகவும் நான் இருக்கேன்னு தலை வாரி விடுறேன். புருஷெல்லாம் என்னதான் ஸ்திரீகள் பண்ற காரியத்தை பண்ணினா கூட அந்த ஸ்திரீகள் பண்ற காரியத்தை ஸ்திரீகள் பண்ணாதான் நன்னா இருக்கும். அது புருஷால் பண்ணாக்க அது கச்சிதமா இருக்காது. இது தலையில வேற நிறைய முடி, இவளுக்கு இந்த கூந்தல் நிறைய இருக்கிறதுனால இது கட்டிமா ஒரு பக்கம் வந்து அந்த பின்னெல்லாம் மூணா பிரிச்சாள்னாக்க இந்த பக்கம் இருக்கிறத அழுத்தி பிடிச்சிட்டு அடுத்த பக்கத்துக்கு மேல வச்சு அதை பின்னணும். அது என்ன திரிக்கிறதுன்னு நான் திரிக்க முடியாது, இது பின்னணும். இந்த பின்னணும்னாக்க அந்த முடிய நன்னா அழுத்தி பிடிச்சிக்கணும், அது இருக்கணும். ஆனா இதுவா நிறைய இருக்கு. அப்பாத்துக்கு ஒரு இவர் கையால சரியா கையில அண்டு கொள்ளலையா பிடிச்சுக்கிறதுக்கு முடியலையா? அக்ராஹ்யத்வா விஷமயமிதம் விஷமயமிதம், இது ஒழுங்கா பின்ன முடியலையா? இது பின்னே வரைச்சு இது விஷம். இந்த பின்னல்ல ஒரு விஷயம் இருக்கும், இது எனக்கு தலை பின்னி வழக்கம் இல்ல மிஞ்சி பின்னி வழக்கம் உண்டு. இந்த மவுஞ்சின்னு ஆவணியா வட்டத்துக்கு பிரம்மச்சாரி பசங்களுக்கெல்லாம் அதுக்குன்னு மவுஞ்சின்னு ஒரு விதமான தர்ப்பம் மாதிரி ஒரு புல் இருக்கும். அந்த புல்லால அதை பின்னி அதை இடுப்புல கட்டிக்கணும், அது பின்னி வழக்கம் உண்டு. அங்கங்க பண்ணிட்டே இருக்குச்சே என்ன ஆகும், திடீர்னு உள்டாவா திரும்பின்றோம், அது அந்த பின்னல் நேரம் வராது. அது திரும்பின்னு இருக்குனாக்க அது நம்மளாலாம் சரிப்படுத்த முடியாது, அப்படியே கடற்கிட்டன்னு விட்டுருவோம். இப்ப ராமரும் பின்னல் பின்னண்டே இருக்குச்சு, இது நேரம் வர பின்னல் இருக்க திடீர்னு இந்த கையில மாட்டிக்கிறது போடல, அதனால அது திருப்பின்னு இருக்கான். திருப்பின்னு போட்டுனா அது கொஞ்சம் கோணலா போயிட்டு அது விஷமய மீட்டம், அது ஒரு நேர் வழியில வராது இருக்க, ஒழுங்கு இல்லாத இருந்திருக்கா, அது தலையிற மாதிரி இருந்திருக்கா. கேசஹஸ்தம், அந்த கேசஹஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூந்தல், அந்த கூந்தல ஆவிப்ராணம் தனு பரிமள ஸ்ரத்தையே பாவகீர்ணம். இப்ப சீதா பிராட்டிக்கு ராமரும் இல்ல தலைவாரி விடுறதுக்கு, யாரும் இல்ல. அந்த யாரும் இல்லாத நிலையில அந்த தலை பின்னலே பின்னிக்கலையா? அவ எப்படி இருந்துருக்கா அப்படின்னா அப்படியே மொத்த முடியும் கீழே விட்டுருக்கா. அப்ப முடிய விட்டுருந்தாக்க அது தலையெல்லாம் விரிச்சு போட்டு இருக்கான்னு அர்த்தமா? விரிச்சு போட்டுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். தலையை எப்பவுமே விரிச்சு போட்டு கூடாது. ஏகவேணி தரான் தீனாம் அதஸ்தையாம் எல்லாம் சொல்லிருக்கு. தரையில படுத்துண்டு ஏகவேணி தரான்னு ஒரே ஒரு வேணி, அதாவது மூணு பின்னெல்லாம் பின்னின்று இல்லாத ஒரே ஒரு இதுவாக அப்படியே நீள விட்டு இருக்காளாம். இத பார்த்தோம்னாக்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த கூந்தல்லாம் முதுகுலையும் உடம்புலையும் அலையறது, அது இந்த அலையறது தான் இப்ப சொல்லி சொல்றேன். இப்ப இந்த தலைக்கு பரிமளங்களை கொண்டு வாசன திரவியங்களை கொண்டு இந்த தலைய பின்னணும். தலைய பின்னிட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. இந்த கடைசியில ஒரு அதுக்குன்னு உண்டான ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறால கட்டணும். அந்த பின்னல் அப்படியே மொத்தமா விட்டுடக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. ஆகையால இந்த கயிறை போட்டு கட்டுறச்சே இவன் என்ன பண்ணிருக்கான்னா, தலைய விரிச்சுண்டு இல்ல, அது நீளக்க போறது, அதுவே தலை சரியா வாரிக்காரனால அதுவே ஜட போட்டுண்டா மாதிரி ஆயிடுச்சு. அது அதுல கடைசியில ஒரு கயிறை போட்டு கட்டிருக்கா, இங்க எங்க இருக்க பாலையாத விரிச்சுண்டு இல்லாத போறதுக்கோசரம் அந்த கயிறை போட்டு கட்டிட்டு இருந்தா கூட அந்த கேச பாசம் இருக்க கூந்தல் இங்கேயும் அங்கேயும் அலையர்தான். அந்த அலையத்தை அவளுடைய உடம்பு மேல அலையர்தான். சாதாரணமா இந்த கூந்தலுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணச்சே நல்ல கம்மனு வாசனையா இருக்கக்கூடிய எண்ணெய், அது தலைக்காகவே இருக்கக்கூடியது, அது கம்மனு வாசனையா இருக்கும். அந்த காலத்துல கேசவர்தினின்னு ஒண்ணு இருக்கும், அதை தடவிண்டாக்கா நிறைய முடி வளரும்னுட்டு பண்ணுவா, அது வாசனையா இருந்துட்டு இருக்கும். அது அதுக்குன்னே காய்ச்சுவா, சில சில சாமகிரிகள் எல்லாம் போட்டு இந்த மருதாணி எல்லாம் இதெல்லாம் போட்டு அதுல வந்து தலைக்கு தேய்ச்சிக்கிற தலைக்கு வாரணத்துக்கோசரமே பண்ணுவா. அப்போ இவள்தில பார்த்தோம்னாக்கா ஒண்ணுமே இல்ல, வாசனைக்கு ஒண்ணும் வழியே இல்ல. அசோக வனத்துல இருந்துட்டு இருக்கா, யாரும் வாசனை திரவியத்தை போட்டு தலை வாரது எல்லாம் இல்ல. சீதா பிராட்டியினுடைய திருமேனி ஸ்வயம் கந்தவத்தா இருந்துட்டு இருக்கு. சர்வகந்தகா சர்வ ரசகா என்று பெருமாளுக்கு திருநாமம். பெருமாளுக்கு இடத்துல எல்லா கந்தங்களும் இருந்துட்டு இருக்கான், எல்லா ரசமும் இருந்துட்டு இருக்குன்னு சொல்ற. இப்படி எல்லா ரசமும் எல்லா கந்தமும் இருந்துட்டு இருக்கிற பெருமாள் மாதிரிதான் இவளுடைய திருமேனி சீதா பிராட்டியினுடைய திருமேனியும் எல்லா கந்தத்தோடும் நல்ல வாசன பரிமளத்தோட இருந்துட்டு இருக்கான். சரி, நமக்கு வந்து வாசன திரவியத்தை போட்டு நமக்கு தலையை வாரி விடாட்டா கூட பரவாயில்ல, அந்த சீதா பிராட்டியினுடைய திருமேனியில இருக்கக்கூடிய வாசனையான நாம அனுபவிச்சு நாம வாசனையோட இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பார்க்கணும், தனு பரிமள ஸ்ரத்தையே வாவகீர்ணம் அப்படின்னு சொல்லச்சே, பதிவிரதர்களுடைய கூந்தலுக்கு சுவாபாவிகமானவே பரிமளம் இருந்துட்டு இருக்கும், வாசனை இருந்துட்டு இருக்கும். இப்போ இவளுக்கு புஷ்பதாரணங்கள்னால வரக்கூடிய வாசனை, தலையில புஷ்பம் நிறைய வச்சுக்கிறான், தலையில இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் தடவி அதனால வாசனை வருதுன்றதெல்லாம் இப்ப இல்ல. அப்படி இல்லாத போனா கூட சுவாபாவிகமான பரிமளம்ன்றது அவளுக்கு இருந்துட்டு இருக்கு. இப்போ இவள மாதிரியே எல்லா சமயத்திலையும் வாசனையோட இருந்துட்டு இருக்கு பதிவிரதா சாமுத்திரிகா லட்சணத்துல சொல்லச்சு. அந்த பதிவிரதா ஸ்திரீகளுடைய உடம்பும் வாசனையோட இருக்கும்னு சொல்லிருக்கு. இப்ப தனக்கு வந்தேரியான வாசனை இல்லாமல் சுவாபாவிகமான வாசனை மாத்திரம் தன்னிடத்துல எப்படி இருந்திருக்கோ அதே மாதிரி சீதா திராட்டியினுடைய திருமேனியிலையும் சுவாபாவிகமான வாசனை மாத்திரம் தான் இப்ப இருந்திருக்கு. என்ன பூஞ்சாத்து குளியெல்லாம் எதுவும் இல்லை அவளுக்கு, அது அப்படியேதான் இருக்கா என்னன்னு பாக்கிறதுக்காக அந்த உடம்புல அலையறதான் இந்த கூந்தல்லாம். இப்படி ஒரு நிர்வாகம். இன்னொரு நிர்வாகம் என்ன அப்படின்னா, அந்த தலைக்கு அலங்காரம் பண்ணிக்காததுனால புஷ்பெல்லாம் வச்சுக்காததுனால அந்த கூந்தல்லாம் வாசனை இழந்திருக்கு. ஆனா சீதா பிராட்டியருடைய திருமேனி இவன் சாட்சாத் மகாலட்சுமியான அப்படின்னால பெருமாளுக்கு ஏற்பட்ட எல்லா குணங்களும் பிராட்டிக்கும் இருக்கிறபடினால இவர்களிடத்திலையும் சர்வ கந்தமும் சர்வ ரசமும் இருக்கிறபடினால அந்த கந்தத்தை தான் அனுபவிக்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த தலை கூந்தல்லாம் அலைஞ்சது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனா இங்க ஒரு விஷயம் நாம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த சன்னிவேசத்திலையும் அதாவது நல்ல சமயங்கள்ல தலையை விரிச்சுண்டு இருக்கவே கூடாது. அந்த தலையை விரிச்சுண்டு இருக்கிறதுன்றது அது அலங்காரம் இல்ல, அது விபரீத லட்சணம். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. தலையைக்கு எதனா ஒரு கட்டு போட்டுக்கணும், அந்த கட்டு போட்டுதான் இருக்கணும், அது இல்லாத இருக்கக்கூடாதுன்றது முக்கியமான ஒரு விஷயம். அபிப்ராணம் தனு பரிமள ஸ்ரத்தேவாவகீர்ணம். இவளுடைய தேச பாசங்கள்லாம் இப்படி எப்படியும் அலையறது. இந்த அலையறத பார்த்தா அது எப்படி இருக்குன்னு சொல்லி சுவாமி சாதிக்கிறார். அச்சாஹேதோர்புவிரதிபதே அப்சரோபிர் விமுக்தாம் அன்வக்யாதாமிவ சுரதரோ மஞ்சரீம் கஞ்சரீகைஹி. தேவலோகத்துல அப்சரசுக்கள்லாம் இருந்தான், அப்சரசுக்கள்லாம் மன்மதனை வணங்குற, இந்த மன்மதனை வணங்குறதுக்காக தேவலோகத்துல இருக்கக்கூடிய கல்பக விருட்சத்திலிருந்து புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து அந்த மன்மதனுக்கு பூஜை பண்றானா. அந்த பூஜை பண்ணாக்க அந்த புஷ்பங்கள்லாம் பூஜை ஆனதுக்கு மேலிருந்து கீழே விழுந்துடுறான். அந்த புஷ்பங்கள்ல ரொம்ப நல்ல வாசனை, அந்த வாசனையும் தேனும் இருக்கிறதுனால வண்டுகள் எல்லாம் அந்த புஷ்பத்தை விடாத அப்படியே பிரியாமல் இருந்துருக்கான். அப்ப அங்கேந்து தேவலோகத்துல இருக்கக்கூடிய அப்சரத்துக்கள்லாம் அந்த புஷ்பங்களால மன்மதனை அர்ச்சனை பண்ண பிற்பாடு அந்த புஷ்பங்கள் பூலோகத்துல விழுந்ததுனாக்க அந்த பூலோகத்துல விழச்சே அந்த புஷ்பத்தோட கூட இருந்துருக்கிற அந்த வண்டுகள்லாம் அதுவும் கூடவே சேர்ந்து இருக்கிறது. அந்த வண்டுகள்லாம் கனந்திரீர்னு இருந்துருக்கும், அது நீளமா போகின்னு இருக்கும், மேல மேல ஒன்னு மேல ஒண்ணு மேல வந்துட்டே இருந்துருக்கும். அந்த மாதிரி அந்த பூங்கொத்து மாதிரியும் பூங்கொத்து வண்டுகளோட இருக்கிற பூங்கொத்து மாதிரியும் இங்க சீதா பிராட்டியினுடைய கேச பாசம் திகழ்கின்றது என்பதாக சொல்லி சொல்றார். அச்சாஹேதோர்புவிரதிபதே அப்சரோபிர் விமுக்தாம் அன்வக்யாதாமிவ சுரதரோ மஞ்சரீம் சஞ்சரீகைஹி. இங்க ஒரு கேசபாசத்தையும் பின்னலையும் பத்தி பார்த்தோம். எத்திராஜ சப்தத்தில சுவாமி தேசிகன் ஒரு தலை வர்றது பின்னறது அதுல கயிறு போட்டு கட்டுறது இது எல்லாத்தையும் சொல்லி சொல்ற ஒண்ணு. இதம் பிரதம சம்பவத் குமதி ஜால குஹுலங்கஷாஹம் மிருஷாமத விஷானலஜ்வலித ஜீவ ஜீவாதவ சரந்தி அமிர்தமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தய சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகா யதி புரந்தரஸ்யோக்தய. எம்பெருமானாருடைய சேசக்திகள்னு அர்த்தம். இது என்ன ஆகுது, வேத மாதா. வேதம் ஒரு அம்மா மாதிரி ஒரு பெண்ண ரூபமாக இருந்திருக்க. அந்த வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லிட்டு மிருஷாமத விஷானலஜ்வலித ஜீவ ஜீவாஹதவ இந்த மிருஷாமதம் பொய்யையே பரப்புகின்றதாக இருக்கக்கூடிய மதங்கள்லாம் வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லிட்டு அபார்த்தங்களை சொல்லி சொல்றாங்க. இந்த அபார்த்தங்களை சொல்றதுனால இந்த வேதமே தலைவிரி கோலத்துல இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள்லாம் சிரந்தன சரஸ்வதி சிரந்தன சரஸ்வதின்றது வேதத்தை சொல்லி சொல்ற அந்த வேத மாதாவுக்கு சைரன்சிகையாக தலைவாரி விட்டு அதை ஒழுங்குபடுத்துறதாக இருந்திருக்கு. இங்கேயும் மூணு பெண்ணர் பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதினு மூணு ஸ்ருதிகள். அங்க அபேதத்தை சொல்றவா மீதி ரெண்டையும் விட்டுடுவா, பேதத்தை சொல்றவா மீதி ரெண்டையும் விட்டுடுவா, இப்படிலாம் இருந்துருக்கோம். ஆனா அந்த ஸ்ருதிகள்ல எல்லா ஸ்ருதிகளுக்கும் சாமஞ்சஸ்யத்தை சொல்றது நம்ம எம்பெருமானாருடைய சீர்த்தி ஒண்ணுதான். ஆகையால இத தலைய வாடுறதா, இத தலைய வாடுறதுன்றது இருக்கேன். இது பண்றது கையந்திரிக்கைன்றவா தலைவாரி விடுவா, அலங்காரம் பண்றவா. அந்த வேத மாதா விட்டு எம்பெருமானாருடைய சீர்த்திகள் அந்த தலைவாரி ஓடுற சைரந்திரிகையாக இருக்குன்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல ஒரு ஐதிஹ்யம் சொல்ற விருப்பம். எம்பெருமானார் திருநாராயணபுரத்துல எழுந்தோடு இருந்தேனான். அப்போ இவருடைய காலத்துக்கு அப்புறமா மறுபடியும் பாக்கியாள்லாம் பிளந்து எழுந்துட்டாள்னாக்கா யார் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவா என்ன பண்ணுவா தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் விசாரப்பட்டாலாம். அங்க கொங்கு பிராட்டின்னு ஒருத்தர் இருக்கா, அவளை போய் பாருங்கோ, அவ எல்லாம் சொல்லுவா, அவள்கிட்ட போனா உங்களுக்கு புரியும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேரான். அந்த கொங்கு பிராட்டின்ட்ட போனானா, போன உடனே இவா போய் கேட்கிறான், இந்த மாதிரி பாஷைக்காரர் கேட்டேன்னு எம்பெருமானார் உங்களை போய் பார்த்துட்டுவான்னு சொல்லி சொன்ன, நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தலை முடிஞ்சிருந்தாலும் முடிஞ்சிருந்த தலைய அவுத்து தலைய நல்லா வாரி பின்னி ஒரு சேப்பு கயிறால கட்டினானா. கட்டிட்டு கொஞ்ச நாள் இருந்தானா, கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு வெள்ள கயிறு, இந்த தலைக்கு கட்டுறதுக்குன்னே ஒரு தனி கயிறு அந்த காலத்துலாம் விற்கும், அந்த வெள்ள கயிறால போட்டு கட்டினானா. போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலும் அந்த திருடமா கட்டிட்டா. இது ஒன்றும் புரியலையே, என்ன சமாச்சாரம் தெரியலையேன்னு நான் போன உடனே இப்படி பண்ணிட்டா அப்படின்னு. அந்த கொங்கு பிராட்டின்ற வேற யாரும் இல்லை, ஓ வேத மாதா தான். அந்த வேத மாதாக்கு எம்பெருமானாருடைய அந்த அந்த கூந்தல்லாம் தான் வேதமாக சொல்லி அந்த வேத வாக்கியங்களாக சொல்லி அதை அவிழ்த்து உடச்சே தலாத்தல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்ற மாதிரி இருக்கிறது. அது கலைஞ்சி இருக்கிறச்சே இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசம். எம்பெருமானார் அந்த பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதினு சொல்லக்கூடிய மூணு ஸ்ருதிகளையும் தலைய வாரி பின்ற மாதிரி சாமஞ்சஸ்யத்தை சொல்லி தன்னுடைய கிரந்தங்கள்னால அந்த எண்ணம் மாறாத இருக்கும்படியாக கட்டிட்ட. அததான் வந்து அந்த சேப்பு கயிறால கட்டினது. அதுக்கப்புறமா ஒரு வெள்ளக்கயிறு எடுத்து கட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன, கொஞ்ச நாள் இருந்துட்டு வெள்ளக்கயிறு எடுத்து கட்டினதுக்கு காரணம் என்னன்னா, எம்பெருமானார் காலத்துக்கு அப்புறமாகவும் சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணி வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேதி யதீந்திராம் சோதவேத்தேவம் விதர்க்கியாஸ்து மங்களம்னு சொல்லியிருக்கிறதுனால எம்பெருமானாரே தேசிகனாக அவதாரம் பண்ணி அந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண போறே, அதுல யாருக்குமே இனிமே கலக்கம் வராதபடி பண்ண போறேன்றதுதான் அந்த வெள்ளக்கயிறால போட்டு கட்டினே அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் அழகா ஒரு தலவாரத்தை பத்தி எத்திராஜ சரஸ்வதி எத்திராஜ சப்தத்தில சொன்னார். இங்கேயும் ஒரு தலவாரத்தை பத்தி சொல்லி சொல்ற, ரெண்டு இடத்துலயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ற, எந்த சமயத்திலயும் தலைய விரிச்சுண்டு இருக்கக்கூடாது, எல்லா சமயத்திலயும் தலைய கட்டிண்டுதான் இருக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இப்படி மகாபதிவிரதையாக இருந்திருக்கிற சீதா பிராட்டியினுடைய நிலையை சொல்லி அந்த சீதா பிராட்டி மதிவிரதா சிரோமணியான சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்ன்றதுக்காக சுவாமி அந்த சீதா பிராட்டி விஷயமாக இவ்வளவு விஸ்தாரமா சொல்ல சொல்ற, அந்த சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் நமக்கு எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். அக்ராஹ்யத்வா விஷமயமிதம் கேசஹஸ்தம் மயா பிராக் ஆபிர்பாணம் தனு பரிமள ஸ்ரத்தையே வாவகீர்ணாம் அச்சாஹேதோத்புமிரதிபதே அப்சரோபிஹி விமுக்தாம் அன்வஜ்ஞாதாமிவ சுரதரோர்மஞ்சரீம் சஞ்சரீகைஹி. கவிகார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.